கனவு கரம் பிடித்ததென்னை பார்த்தவுடன் உன்னை தந்து விட்டேன் என்னை இருவருக்கு மட்டும் வேண்டும் ஒரு பூமி காவலுக்கு வேண்டும் காதல் என்னும் சாமி என் வீட்டில் எல்லா புறமும் உன் வாசம் ஏன் தந்தாய் சில நேரம் யாரை கேட்டு எனக்குள்ளே நீ சென்றாய் பார்த்தவுடன் உன்னை தந்து விட்டேன் என்னை புன்னகைகள் சிந்தும்